الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كل نفس ذائقة الموت. وقال النبي صلى الله عليه وسلم الموت النصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். இவ்வவைக்கு வருகை தந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து முஸ்லிம்கள் அனைவரும் சந்திக்க வேண்டிய காரியங்கள் 10 என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. முன்னாடிதான் சலாத்துக்கு பதில் வருது, பின்னாடி காணாம். அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இனிமேல் சந்திக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன காரியங்களை நாம் சந்திக்க வேண்டும்? குர்ஆனும் ஹதீஸும் இது விஷயத்தில் என்ன பேசுகிறது என்ற ஒரு முஸ்லிம் வரும் காலத்திலே 10 விஷயங்களை சந்திக்க வேண்டும். அதில் முதலாவது மரணம். உலகத்திலே எதையும் மறுப்பவர்கள் இருக்கிறார்கள், இறைவனை கூட மறுப்பவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மரணத்தை மறுப்பவர்கள் இல்லை. மௌத்தே கிடையாது யாராவது ஒருத்தர் சொன்னார்னா அவரை லூசுன்னு சொல்லிடுவோம், ஆளை பிடிச்சி தனியா உட்கார வையும். மரணத்தை உலகத்திலே மறுப்பவர்கள் யாருமே இல்லை. இந்த மரணம் குறித்து, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை குறித்து இந்த சமுதாயம் இஸ்லாமியர்கள் நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைய பயானினுடைய சாரமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்னவர்கள் மரணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் குள்ள யோமி அல்மௌத்து முஸ்பிஹும் பிஷிராக்கின அலை அக்ரபுமின் ஷிராக்கின அலை. ஒரு முஸ்லிம் காலையில எழுந்திருக்கிற பொழுது மரணம் அவனுடைய செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கிறது என்கிறார்கள். எப்பொழுது யாருக்கு மரணம் வரும் என்று யாரும் தெரியாது. தன் செருப்பு வாரை விட மிக நெருக்க மரணம் என்றார். அதைவிட அழகாக பேசுவார்கள் இறைநேசர்கள், இவனுடைய கபல் துணி கடைக்கு வந்துவிட்டது, ஆனால் இவரோ ஜாலியாக சுற்றிக் கொண்டிருக்கிறார். இவர் மௌத்தானதற்கு பிறகு கபல் துணி நெய்வதில்லை, கடைக்கு வந்துவிட்டது, ஆனால் இவருக்கு தெரிவதில்லை. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது அழகாக பேசுவார்கள், கஃபாபில் மர்ஹி வாஹிதன் உமரே, உபதேசங்களிலேயே ஒரு மனிதனுக்கு போதுமான அளவுக்கு உபதேசம் செய்கிற உபதேசி இந்த மரணம் தான் என்கிறார்கள். மரணத்தை விட சிறந்த உபதேசி உலகத்தில் இல்லை. மௌத்து வீட்டில் போய் பார்க்கலாம், ஒண்ணுமே பேச மாட்டார். எங்கேயாவது மௌத்து பேசியிருக்கா? அவர் அமைதியாக படுத்திருப்பார், ஆனால் 1000 உபதேசங்களை செய்து கொண்டிருப்பார். பக்கத்தில் இருக்கிற ஒரு இவ்வளவு நல்ல மனுஷன் போயிட்டாரு, என்று அவரை பற்றி நாலு பேர் பேசுவார்கள். சம்பந்தபுரம் பேசும் வித்தியாசமாக, இனிமேல் தான் என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை, இந்த கிழவை பாடா படுத்தி எடுத்துட்டான் என்று அந்த சம்பந்தபுரத்தில் இருப்பவர்கள் பேசுவார்கள். நான்கு ஐந்து மகன் மகள் இருந்தால் அவர்கள் பேசுவார்கள், இந்த சொத்துக்களை எப்படி பிரிப்பது, கடனை எப்படி அடைப்பது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மௌத்து எதுவுமே பேசாது. அல் மௌத்து அந்நசீகத்து சாக்கினா, அது மௌனமாகத்தான் படுத்திருக்கும். சுற்றி இருப்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகளை செய்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் உமர் அலி அல்லாஹு தஆலா ஒற்றை வரிகளை சொன்னார்கள், மௌத்தை விட சிறந்த உபதேசி உலகத்தில் இல்லை. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிறோம், ஆகிரத்தினுடைய ஆரம்ப மன்சில், ஆரம்ப இடமே இந்த மரணம் தான். மரணிக்கிற பொழுது ஒருவன் நல்லவனாக இருந்தால் அவன் கியாமத்து நாள் வரை நல்லவன், சொர்க்கம் செல்லுவான். மரணிக்கிற பொழுதே கெட்டவனாக இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் கெட்டவன் தானே. மரண நேரத்திலே மலக்கு வருகிற பொழுது குர்ஆனோடு நான் இறக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா, அழுது கொண்டே இருப்பார்களா? கபருக்கு போனால் அழுவார்கள், மரணத்தை பார்த்தால் அழுவார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், சொர்க்க நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் அழுவதில்லை, ஆனால் மௌத்தை பற்றி பேசுகிற பொழுது, கபருக்கு செல்கிற பொழுது தாடி நனைகிற அளவிற்கு அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டால் சொல்வார்கள், இது ஆரம்ப ஸ்டேஜ் என்பார்கள், ஆரம்ப இடம் என்பார்கள், இதிலே சரியானால் எல்லாம் சரியாகும். 45 நாட்கள் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலாவை முற்றுகையிடப்படுகிறது. 45 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஸ்ஜிது நபவியை வாங்கி கொடுத்த அந்த உஸ்மான், பேர ரூமாவை வாங்கி கொடுத்த உஸ்மான், ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த உஸ்மான், இப்பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் வீட்டு சிறையில் வைக்கப்படுகிறார்கள். முற்றுகை. மனைவிட்ட கேட்கிறாங்க, அம்மா கடுமையான தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொண்டு வா என்று கேட்க, அந்த மனைவி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். உஸ்மான் அலி எல்லாம் தூங்கிவிட்டார். சரி, கணவர் எழுந்தவுடன் தண்ணீர் கொடுக்கலாம் என்று மனைவி தண்ணீரை அருகிலே வைத்துவிட்டு சென்றார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா சுபஹின் வேளையில் எழுகிறார்கள். அந்த தண்ணீரை கொடுக்கிற பொழுது உஸ்மான் அலி அல்லாஹ் சொன்னார்கள், இன்றைக்கு நான் நோன்பு வைத்து விட்டேன் என்றார்கள், தண்ணீர் வேண்டாம் என்றார்கள். நேர்த்தி செஞ்சிட்டே தண்ணி வேண்டாம் சொன்னார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா. இன்று நான் உறங்குகிற பொழுது கண்மணி நாயகத்தை கனவிலே கண்டேன். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் இன்றைக்கு நீ நோன்பு வைத்துக் கொள் உஸ்மான், நீ என்னிடத்திலே நோன்பு திறப்பாய் உஸ்மான் என்று சொன்னார்கள். நீ நோன்பு வைத்துக் கொள், என்னிடத்திலே நீ வந்து நோன்பு திறப்பாய், உனக்கு நான் ஹவுலுல் கௌசர் தடாகத்தின் தான் பானத்தை நான் வைத்திருக்கிறேன் உஸ்மான், நீ நோன்பு வைத்துக் கொள் உஸ்மான் என்றார்கள். நான் நோன்பு வைத்து விட்டேன், என் அன்பு மனைவியே இன்றைக்கு நான் சகிதாக்கப்படுவேன். நான் சகிதாகிற பொழுது குர்ஆனோடு சகிதாக வேண்டும் என்று அல் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். ஓத ஆரம்பித்தார்கள், உள்ளே எதிரிகள் புகுந்தார்கள். கஃபா பில்லா, அல்லாஹ்வே போதுமானவன் என்று ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்கள். வரலாறு பேசுகிறார், அல்லாஹ்வே இவர்களுக்கு போதுமானவன் என்று உஸ்மான் அலி அல்லாஹ் ஓதுகிற பொழுது அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களின் மரணம் குர்ஆனோடு இணைந்திருந்தது. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், மௌத்து கண்டிப்பாக வந்தே தீரும், இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. நல்ல மரணம் வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடத்தில் எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம், அல்லாஹ் என்னுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கு, அதுவும் ரபுல் ஆலமீனே ரபுல் ஆலமீனே. மதீனாவிற்கு சென்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு மௌத்தை கொடு ரபுல் ஆலமீனே, ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கும் வாக்கியத்தை கொடு ரபுல் ஆலமீனே, எவ்வளவு பெரிய வாக்கியம், எத்தனை பேர்கள் அதை கேட்டிருக்கிறோம். மௌத்து பார்த்தாவே பயம், ஆனால் ஒரு நாள் சந்தித்தே தீரும். அடிவெளி அல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ஒவ்வொரு பொருளிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது, படிப்பினைகளிலேயே மிகச்சிறந்த படிப்பினை இபரத்திலேயே மிகச்சிறந்த இபரத் மரணம் தான். மரணத்தை விட சிறந்த படிப்பினை உலகத்தில் எதுவும் இல்லை என்று அலியுல் கரம் அல்லாஹு வஜ்ஹன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வரலாறு பேசுவார்கள். மலக்குள் மூத்துடத்திலே கேட்டார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குள் மூத்துக்கு இறக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இறக்கப்பட்டார்னா யாருடைய ரூபையாவது வாங்க முடியுமா? அவரு இறக்கத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இறக்கமே இல்லாத மலக்குள் மூத்துடத்துல பெருமானார் கேட்டாங்க, நீ எந்த நேரத்தில் இறக்கப்பட்ட? எப்பயாவது மலக்குள் மூத்தே உங்களுக்கு இறக்க வந்திருக்கா? எந்த நேரத்தில் கடுமையா கோபம்? நீ இறக்கப்பட்ட நேரம் எது? நீங்கள் கோபப்பட்ட நேரம் எது? அந்த மலக்குள் மூத்து சொன்னாரு, நான் ரொம்ப இறக்கப்பட்டது. கடல் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது கப்பல் கவிழ்கிறது, கப்பல் கவிழ்கிறது. அதிலே அப்பொழுது பெற்றெடுத்த குழந்தையோடு அந்த தாய் இருக்கிறார். அந்த குழந்தையோடு தாய் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு அந்த தாய் தன்னுடைய பிள்ளையோடு வந்து கொண்டிருக்கிறார் மரக்கட்டையிலே. அல்லாஹு சொல்லுவான், அந்த தாயின் ரூஹை நீ கைப்பற்று என்பான், அந்த குழந்தையை விட்டுவிடு என்பான், பிறந்த குழந்தையை நீ விட்டுவிடு, அந்த தாயின் ரூபை கைப்பற்று என்பான். அப்பொழுது எனக்கு இரக்கம் ஏற்பட்டது, அந்த குழந்தை எப்படி குடிக்கும்? மீனுக்கு இரையாகி விடுமே, அந்த குழந்தையை கைப்பற்ற சொன்னால் கூட பரவாயில்லை, தாயை கைப்பற்றி அந்த குழந்தையை விட்டுவிடு என்றால் அந்த குழந்தை என்ன பாடுபடும் என்று நான் இரக்கப்பட்டேன். நீங்க ரொம்ப கோபமானது எப்ப? நான் நிறைய பேர்களின் ரூகை வாங்கியிருக்கிறேன். நான் ரொம்ப கோபத்தோடு ரூகை வாங்க சென்றது எங்க தெரியுமா? இந்த சத்தாதுன்னு ஒருத்தர் தான், இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கட்டுறேன்னு கட்டினா 350 வருஷம். அந்த காலத்தில் ஹூதலி இஸ்லாத்தினுடைய கோபங்கள் எல்லாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். அதனால ஒரு பெரிய வீட்டை கட்டான், இரமதாத்துல் இமாத் அந்த வீட்டுக்கு பேர் வச்சான். உலக அழகிகளை உள்ளே நடமாடச் செய்தான், ஆறுகளை ஓட்டினான், அருவிகளை ஓட்டினான். 350 வருஷமா கட்டினானா எப்படி கட்டியிருப்பான்? கட்டி அவன் ஆடுன ஆட்டத்திற்கு அளவில்லை. அவனுக்கு வேட்டை என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நேரமும் அவன் ஃப்ரெஷ்ஷாக வேட்டையாடி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அந்த சத்தார். கட்டிடத்தை கட்டிட்டு திறப்பு விழாவுக்கு முன்னாடி வேட்டையாடு நூண்டு போகும்போது மலக்குள் மூத்து வேட்டையாட வந்தார். இவன் என்னிடத்திலே தப்பிக்க முயற்சித்தான், நான் விடுவேனா? அவன் மீது கொண்ட கோபம் இறைவனுக்கு இணையாக ஒரு சொர்க்கத்தை கட்டுவேன் என்று சொன்னவனை விட்டு வைக்கக் கூடாது என்று குதிரையில ஒரு கால் சொர்க்கத்தினுடைய படியிலே திறப்பு விழாவின் பொழுது படியிலே ஒரு கால் ரூக புடுங்கிட்டன்ல, அவனை நான் விடுவேன், அன்றைக்கு நான் ரொம்ப கோபத்தோடு இருந்தேன் என்று சொல்ல பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹு சொல்லிக் கொடுப்பான், ஜிப்ரஹீல் வந்து சொல்லி விடுவார்கள், அந்த குழந்தைதான் இந்த சத்தாது. எந்த குழந்தையின் மீது இறக்கப்பட்டாயோ அந்த கடலிலே அந்த தாயோடு வருகிற பொழுது எந்த குழந்தையின் மீது நீ பாசம் கொண்டாயோ அந்த குழந்தைதான் கரை ஒதுக்கியது, புளிப்பால் குடித்து வளர்ந்தது. அந்த குழந்தைக்கு அல்லாஹ் அவ்வளவு கொடுத்தார், எல்லாம் செய்து கடைசியில் அவன் அரக்கனாக இரக்கமற்றவனாக மாறிப்போனான். அவன் தான் இந்த சத்தார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒட்டு வைக்கவில்லை. எல்லோருக்கும் மரணம் உண்டு. மரணம் உலகத்தில் யாரையாவது விட்டு வைத்ததா? இல்லை. ஒரு தாய் அழுது கொண்டிருக்கிறாள், ஒரே புள்ள அழுதுகிட்டே இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான், என் புள்ள போயிடுச்சு, என் புள்ள எனக்கு வேணும், என் புள்ள எனக்கு வேணும். அந்த தெருவிலே போய் கொண்டிருந்த ஒரு ஞானி சொன்னாராம், எந்த வீட்டிலையாவது மூத்தாகாதவங்க இருந்தாக்கா அவங்கள்ட்ட தண்ணி வாங்கிப்பாங்க, இந்த பிள்ளையை குணப்படுத்திடலாம், மூத்தே ஆகியிருக்க கூடாது அந்த குடும்பத்துல. அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கடா, அவங்க வீட்டுல தண்ணி வாங்கிடுவாங்க, அந்த தாய் சரி இருப்பாங்கன்னு நினைச்சு ஒவ்வொரு வீடா போய் கேட்டாங்க, உங்க வீட்டுல மூத்தே ஆகாம யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, எந்த தாதா மூத்து, தாதாவோட அத்தா மூத்து. மூத்தே இல்லாத ஒரு குடும்பம் உலகத்தில் இருக்கிறதா? கடைசியில் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு உலகத்திலே தோண்டி இவர்கள் அத்தனை பேர்களும் ஒரு நாள் மன்னரையை சந்தித்து தீர வேண்டும் என்று அல்லாம ஹக்கானி சொல்லுவார்கள். மீனவனிடத்திலே போய் கேட்டார்களா? மீனவனிடத்தில் சுனாமிக்கு பின்னாடி போய் கேட்டிருக்கிறாங்க, மீன் பிடிக்க போயிருக்கிறான், சுனாமியில இத்தனை பேர் செத்துருக்கிறாங்க, நீ திரும்பி மீன் பிடிக்க போயிட்டு இருக்கிறிய, அந்த படகுல உனக்கு பயமே இல்லையா? நீயும் செத்துத்தானே போவ, ஏப்பா இந்த மீன் பிடிக்க போகிறாய் என்று கேட்கிற பொழுது, உங்க வீட்டுல உங்க அத்தா மூத்த போனாரு, அதுக்கு முன்னாடி இதே வீட்டுல தானே உங்க தாத்தா மூத்த போனாரு, அதுக்கு முன்னாடி அவங்க மூத்த போனாங்கல்ல, இப்படி நிறைய பேர் உங்க வீட்டுல மூத்த போனாங்கல்ல, அந்த வீட்டுல நீ ஏண்டா இருக்கிற, வேற வீட்டுக்கு போற வேண்டியதானே? உலகத்திலே மரணம் என்பது வந்து தீரும், அதை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஹாரூன் ரஷீது மாமன்னன், ஆனால் அவர்களுடைய மகனார் இவர் உலகத்தினுடைய சக்கரவர்த்தி ஹாரூன் ரஷீத், அவருடைய மகன் மறு உலகத்தினுடைய சக்கரவர்த்தி ஹாரூன் ரஷீதினுடைய மகன். என்றைக்கு விவரம் தெரிந்ததோ அன்றைக்கு பிறகு அரண்மனையில் கால் வைக்கவில்லை, ஒதிக்கொண்டே இருப்பார்களாம். குல் மத்தா துன்யா கலீ வல் ஆகிரத் கைருவாபுக்கா, இந்த உலகம் அற்பமானது, மறுமைதான் அபுக்கா நிரந்தரமானது, வாக்கியானது. தகப்பன் அரண்மனைக்கு அழைத்தால் நீ இளவரசனப்பா வா அரண்மனைக்கு என்றார். என் அரண்மனை வேறு, இந்த படியிலே கூட நான் கால் வைக்க மாட்டேன், தகப்பனே மரணத்தை எண்ணி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். கொத்தனர் வேலை பார்த்தார். ஹாரூன் ரஷீதினுடைய மன்னனினுடைய மகன் கொத்தனார் மரணத்தை நினைத்து வாழ்ந்தார்கள், இறைநேதர்களாக வாழ்ந்தார்கள், உயர்ந்தார்கள். வரலாறு பேசுகிறது. பண்புக்குரியவர்களே, மனிதன் சந்திக்க வேண்டிய முதல் காரியம் மரணம், இரண்டாவது மரணத்திற்கு பிறகு கபர். அல்லாஹு அக்பர். இந்த கபரை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? போய் அடக்கம் பண்ணிட்டு அங்க ஒரு துவா ஓதிட்டு பேசாம வந்துட்டாக்கா முடிஞ்சு போச்சு. சில பேர் வார வாரம் போய் அல்லது தினம் தினம் போய் அங்க மேல தண்ணியை ஊத்திட்டு குழுகுண்டா ஓதிட்டு தகப்பனாரை விட்டுட்டு தாயாரை விட்டுட்டு வந்துடுறோம். உள்ளே என்ன நடக்கிறது? கபர் குறித்து இன்றைக்கு விஞ்ஞானம் நிறைய வளர்ந்திருக்கிறதே, கபர் குறித்து பேசுகிறதா? ஆனால் விஞ்ஞானம் தொடாத ஆயிரம் ஆயிரம் படிக்கட்டுகளை குர்ஆனும் ஹதீஸும் எட்டி பிடித்து பேசுகிறது. இந்த மனிதன் என்னென்ன சந்திக்க வேண்டி இருக்கிறது என்று இந்த சமூகத்திற்கு அறிவுறுத்துகிறது. கபரின் வாழ்க்கை ரொம்ப கடுமையான வாழ்க்கை, கபரின் வாழ்க்கை ரொம்ப சிரமமான வாழ்க்கை. இந்த கபர் ஒவ்வொரு நாளும் பேசுமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கபர் பேசுகிற வார்த்தைகள். கபரின் வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வெளியிட்டால் நமது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த மனிதனை பார்த்து பேசுமாம். யபனியாதம், என் முதுகுக்கு மேலே நீ விரைந்து பறக்கிறாய், பைக் எடுத்துட்டு போற, கார் எடுத்துட்டு போற, என் முதுகுக்கு மேலே நீ என்ன பாடுபடுத்துகிறாய், விரைந்து விரைந்து செல்லுகிறாய். மசீருக்க இலா பத்னி, ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளேதான் நீ வருவாய், ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளேதான் நீ வருவாய். நீ உலகத்திலே வாழுகிற பொழுது தாசி அது அல்லகிரி, இரண்டாவது அது சொல்லும், என் முதுகுக்கு மேலே நீ பாவம் செய்கிறாய். மண்ணுக்கு மேல எவ்வளவு பாவம், எவ்வளவு பாவம், எனக்குள்ளே நீ ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை கொடுக்கப்படுவாய். கொஞ்சம் ஆறடி அஞ்சடிக்கு மேலே பாவம் செய்கிறாய், அஞ்சடிக்கு கீழே நீ தண்டனை கொடுக்கப்படுவாய். தல் ஹக்வாதா நகரி, எனக்கு மேலே நீ சிரித்து சிரித்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழுகிறாய், எனக்குள்ளே நீ வருவாய். தபுக்கி அதாவது நீ எனக்குள்ளே நீ வருகிற பொழுது அழுது கொண்டே இருப்பாய், உன் சிரிப்பை நிறுத்திக்கொள். என்னுடைய முதுகுக்கு மேலே நீ ஆனந்தப்படுகிறாய், உல்லாசமான வாழ்க்கையை தேடுகிறாய், குடிக்கிறாய், கூத்தாட்டத்திலே கலந்து கொள்கிறாய், டான்ஸிலே கலக்கிறாய். நீ உலகத்தினுடைய நல்ல காரியங்கள் என்று நினைத்துக் கொண்டு சந்தோஷம் அளிப்பவை என்று பாப் போன்றவைகளிலே நீ கலந்து கொள்ளுகிறாய். ஆனால் தஹ்ஸினு ஃபி பத்னி, என் வயிற்றுக்குள்ளே நீ ரொம்ப கேவலப்பட்டு போவாய், கவலைப்படுவாய். என் வயிற்றுக்கு வருகிற பொழுது அங்கு ஆடி பாடினோமே, இங்கு நம் நிலை மோசமாகி விட்டதே என்று கவலைப்படுவாய். பேசுகிறதே ஜமால் மாலா அலா லஹ்ரி, என் வயிற்றுக்கு மேலே என் முதுகுக்கு மேலே நீ காசு சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தாய். அந்த காசு எப்படி வந்தாலும் பரவாயில்லை, காசு சேர்ப்பதற்காக நீ ஆடிய ஆட்டங்கள் இருக்கிறது. இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஓடுன, ஜப்பானுக்கு ஓடுன, அமெரிக்காவுக்கு ஓடுன, என்ன காரணம் கேட்டா எல்லாம் காசு காசு காசு என்றே நீ அலைந்தாய். தந்தி முஃபி பகரி, இப்படி நீ காசு சேர்க்கிற பொழுது தந்தி முஃபி பத்னி என் வயிற்றுக்கு வருகிற பொழுது நீ கேவலப்பட்டு தந்தி நச்சத்திலே நீ நிற்பாய். அந்த கபர் மீண்டும் பேசுகிறது, சொன்னது அந்த கபர் சொல்லிக் கொண்டிருக்கிறது, மனிதர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. தகூனு மஸ்ரூரன் அலா லஹ்ரி, நீ ரொம்ப ஆட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மஸ்ரூரன் சந்தோஷத்திலே இருக்கிறாய், மேலே இருக்கிற பொழுது. ஆனால் எனக்குள்ளே வருகிற பொழுது மஹ்மூமன் நிரந்தரமான கோடிக்கணக்கான ஆண்டுகள் நீ கவலையிலேயே இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தம்சி பின் நூர் அலா லஹ்ரி, என்னுடைய முதுகுக்கு மேலே பிரகாசத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறாய். எங்கு பார்த்தாலும் உனக்கு பிரகாசம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் எனக்குள்ளே நீ வந்துவிட்டால் என்னுடைய வயிற்றிலே இருளிலே நீ மாட்டிக் கொள்வாய். அலாவத்தனி, என் வயிற்றுக்குள்ளே இருள் சூழ்ந்திருக்கும். தம்சி அலாமஜாமி, நீ கூட்டத்தோடு இருக்கிறாய், நீ உலகத்திலே என் முதுகுக்கு மேலே கூட்டத்தோடு இருக்கிறாய். ஆனால் தக்க வகிதன் பி லஹரி, ஜீவத்தனி என் வயிற்றுக்கு வருகிற பொழுது கூட்டம் எல்லாம் வராது, எல்லாம் கொண்டு வந்து உன்னை உள்ள வச்சுட்டு அவங்க தனியா போயிடுவாங்க, எல்லோரும் தனியாக விட்டு விட்டு சென்று விடுவார்கள். எனக்குள்ளே ஒரு நாள் நீ வந்தே தீர வேண்டும் என்பதை ஒரு நாள் நீ யோசித்து பார்த்தாயா? அந்த கபர் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மேலே மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, எத்தனையோ பேர்களை உள்ளே அடக்கிய மனிதர்களே, எத்தனையோ பேர்களை சேர்ந்து அடக்கிய மனிதர்களே, ஒரு நாள் நாமும் உள்ளே வருவோம், இதற்குள் என்ன நடக்கும் என்று நீ யோசித்தாயா? அல்லாஹ் ரசூல் சொன்னதை நினைத்து பார்த்தாயா? ஒவ்வொரு நாளும் கபர் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நினைத்து பார்ப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது உமர் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகமே கபூர்ல முன்கர் நக்கீர் வருவாங்கல்ல, வருவாங்க கேள்வி கணக்குகள் கேட்பார்கள் கேட்பார்கள். அதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உத்தம நபி தெரியுமா? குவஸ்டின் அவுட் பண்ணிட்டாங்க, கபூர்ல முன்கர் நக்கீர் என்ன கேட்பாருங்கிறத சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த சமூகத்தில் குவஸ்டின் அவுட், மூன்று கேள்விகள், மன்றக்குக்க அமாதீனுக்க அமஹாதரஜன், இந்த மனிதர்யா முகமது, உன்னுடைய ரப்பியா அல்ல, உன்னுடைய மார்க்கம் என்ன, தீன் இங்க சொல்லிடுவாரு, அங்க போய் தெரியணுமா இல்லையா? ஒருத்தர் கேட்டார், நம்மள்கிட்ட கேட்டாரு, இந்த முன்கர் நக்கீருக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டார். முன்கர் நக்கீருக்கு எங்க இங்கிலீஷ் தெரியணும், முன்கர் நக்கீருக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமா? ஏன் முன்கர் நக்கீருக்கு இங்கிலீஷ் இல்ல? எனக்கு இங்கிலீஷை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால முன்கர் நக்கீர் இவருக்கு தெரிஞ்ச பாஷை முன்கர் நக்கீருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே நாயகமே, முன்கர் நக்கீருக்கு பதில் சொல்லுகிற பொழுது எனக்கு அல்லாஹ் அறிவை கொடுப்பானா என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லோருக்குமே இடுப்பு வரை ரூஹை கொடுத்து அறிவை கொடுத்து தான் கேள்வியை கேட்பார் முன்கர் நக்கீர். அப்படின்னா முன்கர் நக்கீரில் அவங்க அத்தா வந்தவே பதில் சொல்ல வேண்டாங்க உமர் அலி அல்லாஹு தஆலா. இந்த துணிச்சல் நமக்கு இருக்கிறதா? அறிவு மட்டும் அல்லாஹ் கொடுத்து விட்டால், முன்கர் நக்கீரை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றால், உமரினுடைய தைரியம், உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, லட்சிய போராட்ட வாழ்க்கை, ஈமானை பாதுகாத்த வாழ்க்கை, அல்லாஹ் ரசூலினுடைய சொல்லிலிருந்து அடிபிறலாத வாழ்க்கை இருந்தது, தைரியத்தோடு சொன்னார்கள். நாம சொல்ல முடியுமா? ராபியத்தில் பசரியா முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கு போனாங்களாம், ராபியத்தில் பசரியா அலி அல்லாஹு தஆலா சொன்னார்களா, எதற்கு என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள்? வாழ்ந்த காலம் எல்லாம் ஒரு அஞ்சடிக்கு மேலே அல்லா அல்லா அல்லா அல்லா என்றே வாழ்ந்த நான், ஒரு அஞ்சடிக்கு கீழே வந்தவுடன் அல்லாஹ்வை மறந்து போய்விட்டேன் என்று வந்தீர்களா? அல்லாஹ் சொன்னா அந்த அம்மாண்ட கேள்வியை கேட்க வந்திருக்கப்பா. அன்புக்குரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அதே நம்மால் எலியாவோட இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் பொய்யா சொல்லி அலைஞ்சவரால் கொண்டு போய் கபூர்ல வச்ச உடனே முன்கர் நக்கீர் வந்திருக்கிறாங்க கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு. இப்பதானே ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்க. நானும் அவரு குழம்பிட்டாரு, இப்பயா யாருதான் அவங்களுக்கு எல்லாம் பாவம் நம்மள மாதிரி எல்லாம் பிரார்த்தன தெரியாத. எங்களுக்கு முன்னாடி யார் ரெண்டு பேர்த்து நீ அனுப்பிச்சாங்க? அவங்க போய் அல்லா கேட்க, அல்லா சொல்லுவான், அல்லா சொல்லுவான். அவன் ஒரு அஞ்சு அடிக்கு மேல பொய் சொல்லியே வாழ்ந்துட்டான், இங்கேயே உள்ள வந்து அடிச்சு விட்டான். ஆளை விடாதீங்க, ஆளை விடாதீங்க. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், கபூரின் வாழ்க்கை ரொம்ப கடினமானது. அந்த வாழ்க்கைக்காக இரண்டு மலக்குகள் வருவார்கள். இந்த பாவிகளை பார்க்கிற பொழுது அவர்களின் கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லா ஹதீஸ் நூல்களும் சிகாவு சித்தா சொல்கிறது, நீல நிற கண்கள், பார்ப்பதற்கே ஆஜானு பாகுவாக தண்டாயுதத்தோடு வந்து நிற்பார்கள், தண்டாயுதத்தோடு வந்து நிற்பார்கள். மன்ஹாதர் ரஜில், இந்த மனிதர் யார் என்று கேட்க அவர்கள் சொல்லுவார்களா? எங்களுக்கு தெரியாது, மக்கள் என்னவோ பேசிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் மறுத்து கொண்டிருந்தோம். என்ன மார்க்கம் லாதிரி, இது என்ன மார்க்கம் லாதிரி? அல்லாஹ்வை பற்றி தெரியுமா லாதிரி? லாதிரி அறிய மாட்டோம், தெரிய மாட்டோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த தண்டாயுதத்தில் அடிப்பார்கள், தண்டாயுதத்தில் அடிப்பார்கள். அந்த அடியின் குரலை உலகத்தில் மனிதனை தவிர பாக்கி எல்லாம் கேட்கிறது எல்லாம். அதனாலதான் கபரஸ்தான்ல கொண்டு போய் நீங்க ஆடு மாடுகளை கட்டினீங்கன்னு சொன்னாக்க விரண்டு கேட்கிறது. பண்புக்குரியவர்களை நாம் இரண்டாவது சந்திப்பது கபரின் வாழ்க்கை. இந்த கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிற பொழுது மூன்றாவதாக சூர் ஊதப்படும். கியாமத்து நாளினுடைய அடையாளங்கள் என்று பெருமானார் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் முடிகிற பொழுது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் உலகம் படைத்ததிலிருந்து அரசை பார்த்துக் கொண்டே தன்னுடைய சூரை வைத்துக் கொண்டிருப்பார்கள். பூக் என்று சொல்லுவார்கள் அரபியிலே, கொம்பை வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஊதுவதற்காக. என்றைக்கு உத்தரவு கிடைக்கிறதோ முதல் சூர் ஊதப்படும். அதனுடைய கடினமான சத்தம், அந்த சத்தத்தால் ஃபஸஏ அக்பர். ஹதீஸ்களிலே எழுதுவார்கள், ஃபஸஏ அக்பர், திடுக்கம் அடைந்து பூமியில் இருக்கிற எல்லாம் மூத்தார்கள். ஒரு உயிர் ஹயாத்தா இருக்க அந்த சத்தத்தால், சத்தத்தினுடைய பதட்டத்தால் பெரிய சத்தங்கள் வந்தக்க உள்ள வெடிச்சிரும், உள்ள வெடிச்சு மூத்தா போயிடுவோம். நம்முடைய தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு சத்தம், பூமியில் இருக்கிற எல்லாம் அழிந்து போய்விடும் முதல் சூரியன். அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் இடைவெளி இருக்கும். அதற்கு பிறகு இரண்டாம் சூர் ஊதப்படும். இரண்டாம் சூர் ஊதினால் அல்லாஹு அக்பர், ஜிப்ரஹீல் மரணம், ஜிப்ரஹீலின் மரணம் வந்துவிடும், எல்லாம் அழிந்து போய்விடும். ஜிப்ரஹீல் மௌத், இஸ்ராபியில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதினவரை மூத்து, அவரை மூத்தாக்கப்படும். எல்லாரையும் மூத்தாக்கி கடைசியில் மலக்குள் மூத்து, மௌத்துக்கே மூத்து, மௌத்துக்கே மூத்து வந்துவிடும். எல்லாத்தையும் மூத்தாக்குன அந்த மலக்குள் மூத்து தன்னைத்தானே, தன்னைத்தானே மூத்தாக்குகிற பொழுது அழுவார்களாம், அழுவார்களாம், அழுவார்களாம், இறக்கப்படுவார்களாம். அல்ல கேப்பானாம், ஏப்பா நீ இத்தனை பேர்த்த நபிமார்களை கூட விடாம அழிச்சியே, ஒன்னு மூத்தாக்கும் போது எப்படி இருக்கிறது பார்த்தாயா என்று மலக்குள் மூத்துக்கு ரூகு, அதற்கு ரூகை எடுக்கப்படும். அதற்கு பிறகு மீண்டும் இஸ்ராபீல் அலி இஸ்லாத்திற்கு ரூ கொடுக்கப்படும். அப்பத்தான் மூன்றாவது சூரை ஊதுவார்கள். மூன்றாவது சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு மஹ்ஷர், எல்லோரையும் எழுப்புதல் நடக்கும். கபருக்கு அடுத்து சூர் ஊதுதல், நான்காவது மஹ்ஷர். மஹ்ஷர் மைதானம், அல்லாஹு அக்பர். குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய நிறைய பேசுகிறான் மக்களை. இந்த மஹ்ஷர் மைதானம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிற இடம் எங்கே? ஃபஸிரீன்கள் பேசுகிறார்கள், யோமி ஆரஃபா, இன்றைக்கு ஆதிகள் எங்கு ஒன்று சேருகிறார்களோ அந்த இடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் அழித்ததற்கு பிறகு அத்தனை பேர்களையும் ஒன்று சேர்ப்பான். மஹ்ஷர் மைதானம் என்பது அரபாதான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேருகிற பொழுது எப்படி ஒன்று சேர்வார்கள் தெரியுமா? குஃபாத்தன் ஹோராத்தா, செருப்பு இருக்காது, அவர்களுக்கு ஆடை இருக்காது. உலகத்திலே இதுவரை எத்தனை கோடி மக்கள் இருந்தார்களோ அத்தனை பேர்களும் எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு செருப்பும் இருக்காது, ஆடையும் இருக்காது. இந்த அணியில சொல்லும் போது சௌதார் அலி அல்லாஹு தஆலா முகத்துல கையை வச்சுக்கிட்டாங்களாம், சீச்சி அப்ப எப்படி முக்க முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஆடை இல்லை என்று சொன்னால் அடுத்தவர்களை எப்படி பார்க்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாள் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கவே முடியாத நாள், அடுத்தவர்களின் அவுரத்தை பார்க்கிற எண்ணம் கூட வராத நாள். அந்த நாள் யாரும் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஹ்ஷர் மைதானத்திலே சில பேர்கள் நடந்து செல்வார்கள், சில பேர்கள் ஒரு குபானால் முட்டிக்கால் போட்டுக் கொண்டு செல்வார்கள், சில பேர்கள் தலைகீழாக நடந்து செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே தலைகீழாக நடக்க முடியுமா? நாயகமே காலால் நடக்க வைத்த அல்லாஹ்வுக்கு தலையால் நடக்க வைக்க முடியாதா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு பெருமானார் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய நாளின் அளவு தெரியும் என்ன தெரியுமா? ஒரு நாள் என்பது ஹம்சூன் அல்ப சனத்தின் மிம்மா தகுதுன், நீங்கள் வாழுகிற நாட்களில் 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்றார்கள். 50,000 ஆண்டுகள், 50,000 ஆண்டுகள் நம்முடைய நிலை என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோ என்ற பதட்டத்திலே உண்ணாமல் குடிக்காமல் 50,000 வருஷம் ஒருத்தன் சாப்பிடல அப்படின்பான். எந்த உணவும் இல்லை, எந்த பானமும் இல்லை, சூரியன் வேறு இவனுடைய தலைக்கு மேலே ஒரு ஜான் இருக்கும், ஒரு ஜான் இருக்கும். இந்த நேரத்திலே வேர்வையால் மூழ்கி போய் சில பேர்கள் கால்வரை வேர்வை, இடுப்பு வரை வேர்வை, நெஞ்சு வரை வேர்வை, நெஞ்சு வரை வேர்வை, சிலருக்கு வேர்வையால் மூழ்கி போயிருப்பார்கள். பாவத்திற்கு ஏற்றவாறு வேர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கிற இந்த நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷரிலே 7 பேர்களுக்கு நிழல் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசியினுடைய நிழல் வந்து விடும், அந்த நிழலிலே 7 பேர்கள் இருப்பார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒன்று இமாமி ஆதில், நீதமான தலைவன், சமூக தலைவன் அந்த நிழலுக்குள்ளே வந்து நிற்பார். சொன்ன நாயகம், உமரே உமரே அந்த நிழலே உண்மை நான் சந்திக்கிறேன் என்றார்கள். உமான் நபிகள் உமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொன்னதோடு அல்லாமல் அரிசி நிழலுக்கு கீழே இந்த உமரை நான் சந்திக்கிறேன் என்ற வாக்குறுதியையும் வழங்கிய நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக வாலிபன் வாலிப பருவத்திலேயே இவாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாரே, வாலிபத்திலேயே இவாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாரே இந்த வாலிபன். அரிசி நிழலில் இருப்பார், 18 வயசு 19 வயசு, அதிலிருந்து இவர் இபாதத்து தொழுக வணக்கம் இதையே இருந்தா நாளைக்கு மஹ்ஷரிலே அரிசி நிழலுக்கு கீழே இருப்பா. மூன்றாவதாக சொன்னார்கள், ரஜுலுன் தாலக்கமில் மசாதி, பள்ளியோடு தொடர்பு கொண்ட மனிதன் என்றார்கள். வேலைக்கு போனார்னா அது வேலை முடிச்சோட திருப்பி பள்ளிக்கு வந்துருவார், இவர் அரிசியினுடைய நிழலில் இருப்பார். நான்காவதாக தஹாப்பா பில்லா, ரெண்டு நண்பர்கள் இறைவனுக்காகவே ஒருவருக்கொருவர் பிரியப்பட்டார்களே அந்த நண்பர்கள் அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார்கள். ஐந்தாவதாக அவன் வேதனையை நினைத்து அவனுடைய ரஹமத்தை நினைத்து அழுத கண்களுடையவர்கள் இருக்கிறார்களே, ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தியவர்கள் இவர்கள் அரிசி நிழலில் இருப்பார்கள். சொன்ன நாயகம், ஆறாவதாக அழகான பெண் ஒருவரை அழைத்து அழகான பெண் தன் ஆசையை பூர்த்தி செய்ய அழைக்க இன்னி அல்லாஹுல்லா நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று யார் சொன்னாரோ அவர் இறைவனுக்கு பயந்து தன்னுடைய கற்பை பாதுகாத்தவர்கள் அந்த அரிசியின் நிழலில் இருப்பார்கள். சொன்ன நாயகம், கடைசியாக சொன்னார்கள், வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியாமல் கொடுத்தார்களே, ரகசியமாக கொடுத்தார்களே, இவர்கள் அரிசி நிழல்கள் அரிசி நிழலில் இருப்பார்கள். மஹ்ஷரிலே இந்த 7 பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பாதுகாப்பை அளிப்பான் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 7 பேர்களில் ஒருவராக நம்மை ஆக்கி அருள்வானார். அன்புக்குரியவர்களே, இது மஹ்ஷரின் நிலை. 50,000 ஆண்டுகள் தத்தளிக்கும் சூழல், இதற்கு பிறகு அல்லாஹு அக்பர். ஐந்தாவதாக கிராஅத்து குதுபில் அமால், நம்முடைய அமல்களினுடைய கிதாபுகள் வாசிக்கப்படும். நம்ம செய்யற அமல்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நாம் சொன்ன சொற்கள் எல்லாம் வமா எழுப்புவதின் கவுனின் இல்லா நதைக்கு ரத்தை குணாத்தி, சொன்ன சொற்களையும் மிளக்குகள் பதிவு செய்கிறார்கள், செய்கிற செயல்களையும் மிளக்குகள் பதிவு செய்கிறார்கள். இந்த பதிவேடுகளை வழங்கப்படும் மிளக்குகளிடத்தில் ஜபானியாக்கள்கிட்ட கொண்டு போய் கெட்டவர்களுடைய பதிவேடுகள் கொடுக்கப்படும். ரிஹ்வான் சொர்க்கத்தினுடைய மிளக்குகளிடத்திலே கொண்டு போய் நல்லவர்களின் பட்டியல் கொடுக்கப்படும். யார் எதில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, எல்லோரும் அலறிக்கொண்டிருப்பார்கள். நான் நல்லவரின் பட்டியலில் இருக்கிறேனா, இங்க இந்த பக்கத்து ஒருத்தர் ஓடுவாரு, இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுவாரு, நான் ரிலுவான் பட்டியலில் இருக்கிறேனா, சொர்க்கவாசிகளின் பட்டியலில் இருக்கிறேனா, நான் நரகவாதிகளின் பட்டியலில் இருக்கிறேனா என்று ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தான் அறிவிப்பு செய்யப்படும், நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அறிவிப்பு செய்யப்படும். மஹ்ஷரிலே ஆறாவதாக அல்லாஹ்வே ஹிசாப் கேள்வி கணக்கு கேட்பான், அல்லாஹ்வே கேள்வி கணக்கு கேட்பான். இந்த கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது ரெண்டு விதமாக அல்லாஹ் கேட்பான், ஜமால் ஜலால், கர்வத்தோடும் அல்லாஹ் கேட்பான், சந்தோஷத்தோடும் அல்லாஹ் கேட்பான். பெருமானார் சொன்னார்கள், முதல்ல அல்ல கேள்வி கணக்கு கேட்கும் போதே பெருமானார் உலகத்திலே சொன்னார்களே 70,000 பேர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை என்று அவர்கள் கேள்வி இல்லாமல் சொர்க்கம் போகுங்கள் என்பார் அல்லாஹ் ரப்பல். 70,000 பேர்கள் என்னுடைய உம்மத்திலே 70,000 பேர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை என்றார்கள் சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லா நூல்களிலும் பதிவான வரலாறு. அந்த நேரத்தில் வேகமா எழுந்து உட்காசார் அலி அல்லாஹு தஆலா, நாயகமே அந்த 70,000 ஒன்றாக என்னை சொல்லுங்கள் நாயகமே என்று சொல்ல உட்காசா அந்த 70,000 ஒருவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனந்த பெருவெள்ளம் உட்காசாவிற்கு. அடுத்த சகாபி நேர எந்திரிச்சு நாயகமே அபு குறையரா அலி அல்லா சொல்லுகிறார்கள், நாயகமே என்னையும் சொல்லுங்கள். சபக்க கபிகா உட்காசா, ஒருத்தனுக்கு தான் சான்ஸ். இங்க மாதிரி மூணு பேத்துக்கு எல்லாம் பரிசு கிடையாது, அங்க ஒன்றுதான் ஒன்று. சபக்க கபிஹா உக்காஷா, உக்காஷா முந்திக் கொண்டார். நாளை மறுமை நாளையில இந்த உம்மத்திலிருந்து 70,000 பேர்கள் கேள்வி கணக்கவில்லை சென்று விடுங்கள் என்பான் அல்லாஹ். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜலாலியத்தாக அந்த கம்பீரத்தோடு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு கேள்வியை அல்லாஹ் கேட்கிறான் என்றால் யாரும் தப்பிக்க முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3,000 பேர்கள் சேர்ந்த மலக்குகள் அவரை அழைத்து வருவார்களாம். ஆடல் பாடலாக தஸ்பீஹோடு 3,000 பேர் சேர்ந்து ஒருவரை அழைத்து வருவார்கள். அல்லாஹுவே, இவருடைய அமல்களை எங்களால் தூக்க முடியவில்லை ரப்பே, அவ்வளவு அமல்களை செய்திருக்கிறார் ரப்பே என்று அழைத்து வருகிற பொழுது அல்லாஹ் ஜலாலிய பார்க்கிறான். இந்த அமல்கள் முழுக்க முகத்துதிக்காக செய்தான். நான் உள்ளத்தை பார்த்தவன், உள்ளத்தை பார்த்தவன், எனக்காக ஒரு நாள் கூட அமல் செய்யவில்லை. இவனை தூக்கி நரகத்தில் எறியுங்கள் என்பார் அல்லாஹ். அவனுடைய கோபத்தோடு பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஒருவர் கூட நிற்க முடியாது. அல்லாஹ் இந்த நிலையில் இருந்து நம்மை காப்பாற்றுவானான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜமாலோடு அன்போடு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில பேர்களை கேள்வி கேட்பான். போடா நீ செஞ்ச பாவத்துக்கு, போடா நரகத்துக்கு. சொன்ன உன்ன ஒருத்தான் வேகமா ஓடுவான், சொன்ன உன்ன ஓடுவான். அல்லாஹ் கூட்டு கேட்ப வேண்டாம், போடா நரகத்துக்கு. உடனே ஓடிட்டேன். அல்ல உலகத்துலதான் நீ சொன்னதை கேட்கல, இங்கேயாவது கேட்டு நடக்கலாம் தான் ஓடுனேன் அப்படின்னு அல்லாஹ் சிரிப்பானாம். பெருமானாரும் சிரிக்கிறார்கள், போடா சொர்க்கத்துக்கு, இங்கேயாவது என் பேச்சை கேட்டீங்க, போ சொர்க்கத்துக்கு. இன்னொரு வழி, நீ செய்த அமல்களுக்கு நரகத்திற்கு செல் என்று சொல்ல அப்படியே திரும்பி பார்த்துட்டே போவானா. ரெண்டு விட்டு வச்சவன திருப்பி அல்லாவை பார்ப்பனா, திருப்பி ரெண்டு வச்சு வச்சவன அல்லாவை பார்ப்பானா, திருப்பி ரெண்டு அல்லாவ. ஏண்டா என்னை பார்த்துட்டு பார்த்துட்டே நீ போறீங்க அல்லா. அருகம் ஒரு ராகிமே, இறக்கத்திற்கெல்லாம் இறக்கவாளன் என்று எங்கள் நபி சொல்லி இருக்கிறார்கள். நீ இறக்கப்படுவியான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு போறேன், நான் இத்தனை தடவை பார்த்து நீ இறக்கப்படலை ரப்பே என்று கேட்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நீ என்னை இறக்கவாளன் என்று சொல்லிவிட்டாய், அதனால் நீயும் போய் சொர்க்கத்திற்கு. அதனால் அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கலாம் முடிவு பண்ணிடுவேன். நாளைக்கு பதிவு இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கொடுப்பார். அல்லாஹ் சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது சில தில்லகியான மனிதர்கள் பெருமானார் பேசுவார்கள். அல்லாஹ்ட்ட வந்து ஏண்டா இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறிய, உனக்கு நபிமார்கள் வரவில்லையா, சொல்லவில்லையா, நற்செய்திகள் உன் காதுக்கு வரவில்லையா, அதெல்லாம் எதுவுமே வரலன்றோம், நான் கேள்வியே படலன்றோம், எனக்கு யாருமே சொல்லல, எனக்கு எதுவுமே தெரியாத ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நபிமார்களை கூப்பிட்டு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இவருக்கு சொல்லலையா, உடனே அந்த நபி சொல்லுவாரு, நான் தானே உன் வந்து சொன்னேன். அப்படியா, சொன்ன மாதிரி இருக்கு. யாருலா ஏதோ மறந்துட்டேன்டா ரப்பல் ஆலமீனே, இவர் சொன்ன மாதிரிதான் தெரியுது, ஆனாலும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லடா ரப்பல் ஆலமீனே. அல்லாவிடத்திலே சமாளிப்பான். இவனுடைய இந்த தில்லகித்தனத்தை பார்த்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு சொர்க்கத்தை விளங்குவான் என்று பூமான் நபிகள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கு என்பது நடக்கும். ஏழாவதாக மீசான். இங்கே மூன்று தரப்பாக பிரிக்கப்படும் அல்லாஹ்வினுடைய திராசு. உலகத்தில் இருக்கிற திராசுகள் எல்லாம் நகையை நிறுக்க, மற்ற பொருட்களை நிறுக்க, திராசுகள் உண்டு, அமல்களை நிறுக்கிற திராசு உலகத்தில் இருக்கா? ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த மீசானை பற்றி வர்ணிப்பதாக இருந்தால் பல நாட்கள் வர்ணிக்க வேண்டும். எல்லோரையும் நிறுக்கிற திராஸ் அல்லாஹு பசீரும் பிலைபார். அந்த நாட்டில் இந்த நிறுக்கக்கூடியவன் ரப்புல்லாஹி. நம்ம திராசு மாதிரி கீழே எதையாவது ஒட்ட வச்சு அடிச்சு விடுற திராஸ் எல்லாம் அங்கே இல்ல. நாட்டில் பசீர், அவன் அகப்பார்வை கொண்டவன். நல்லவர்கள் நிறைந்த கூலிகளோடு செல்வார்கள். அவர்களுக்கு அம்மாவும் என்று பேர் வைத்து அல்லாஹ் அனுப்புவான். கெட்டவர்கள் ஆகமோசமானவர்கள் நரகவாதிகள் என்று முடிவு செய்யப்படும். இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் அமல்கள் கொஞ்சம் அப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்குமா இல்லையா? இப்ப அருகமுர் ராஹிமின் அந்த மீசான்ல நல்லதும் செஞ்சிருப்பாங்க கெட்டதும் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் பரல இல்லை என்றால் இவன்கிட்ட ஏதாவது சுண்ணத் தொழுது இருக்கிறானா பாருங்க, சுண்ணத்தான அமல் நடந்திருக்கிறதா பாருங்க, ஜக்காத் இல்லையா, சரி தான தர்மங்கள் ஏதாவது சதக்கா செஞ்சிருக்கிறானா பாருங்க, அதை தூக்கி வையுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதுவும் அதுவும் தடுமாறுகிற பொழுது நன்மைகள் கிடைக்குமா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பார்ப்பான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனாலே நான் மீசானை நிரப்புகிற அமலை சொல்லி தரட்டுமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தடுமாறுற நேரத்தில் சில வார்த்தைகளை மந்திர சொற்களை உலகத்திலே நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள், அது உங்கள் மீசானை நிரப்பும் என்றார்கள் பெருமானார். அதுலதான் லா இலாஹ இல்லல்லாஹ் இதை சொல்லிக்கொண்டே வாருங்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே வாருங்கள் சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிஸான், நாவிலே சொல்வதற்கு லேசான ரெண்டு வார்த்தைகள், ஆனால் சகீலத்தானி அதை வச்சா திராசை இழுத்துட்டு போகிற கனமான திராசை கனமாக்குகிற ரெண்டு வார்த்தைகள். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ரெண்டு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம். தினமும் நூறு தடவை சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரமாகிவிடப் போகிறது. இன்றிலிருந்து நாம் இந்த அமலை கையாள வேண்டும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம். அன்புக்குரியவர்களே, இது மீசானை கனப்படுத்தும் என்றார்கள் கண்மணி நாயகம். இந்த மீசானை குறித்து பெருமானார் பேசுகிற பொழுது சொன்னார்கள், ஆயிஷா நீ இப்படி நினைத்து விடாதே, நான் நபியினுடைய மனை என்று நினைத்து விடாதே. பாத்திமா, என் கணவன் நபி என்று நினைத்து விடாதே. ஆயிஷா, பாத்திமா, என் தகப்பன் நபி காப்பாற்றுவார் என்று நினைத்து விடாதே. பாத்திமா, மூன்று இடங்களில் நான் யாரையுமே கண்டுகொள்ள முடியாது. ஒன்று இந்த மீசான், இன்னொன்று அமால் நாமா, மூன்றாவது சிராத்துல் முஸ்தகி. மூன்றிலையும் நான் யாருக்கும் உதவ முடியாது அம்மா என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த மீசானை கனப்படுத்துவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எட்டாவதாக அல்லாஹு அக்பர், எட்டாவதாக மீசான் முடிந்ததற்கு பிறகு அமால் நாமா, நம்முடைய அமல்கள் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படும். அந்த வாங்க வரும்போதே அவர் அவருடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தோற்றம் வந்து, நன்மை செய்தவர்கள் அவர்களுடைய நன்மைக்கு ஏற்ற மாதிரி தோற்றம் வந்துவிடும். ஆமால் நாம அவை வாங்க பட்டம் வாங்க போறோமா இல்லையா? போகும்போதே ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்ட் யாருன்னு தெரிஞ்சிடற மாதிரி இங்கு தோற்றம் வந்துவிடும். பெருமானார் சொன்னார்கள், யாசகம் கேட்டு நடக்கிறார்களே, நாளை மறுமையில் ஆமால் நாமாவை வாங்க வருகிற பொழுது அவர்களுடைய முகத்தில் கறி இருக்காது என்றார்கள் பெருமானார். எல்லாம் சதை இருக்கும், அங்க மட்டும் எலும்பு மட்டும் இருக்கும் என்றார்கள் பெருமானார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாயகம் இரட்டை வேடம் போட்டு பேசுகிறார்களே, இங்கொன்று அங்கொன்று துல் வஜகை, இவர்கள் நாளை மறுமையிலே ஆமால் நாமா இவங்க வாங்க வருகிற பொழுது அவர்களுக்கு ரெண்டு நாவு இருக்கும், பாம்புக்கு இருக்கிற நாவு மாதிரி ரெண்டு நாவு இருக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார். உபகாரத்தை உதறி தள்ளுகிறார்களே, உபகாரம் செய்தவர்களை மறுக்கிறார்களே, இவர்கள் நாளை மறுமையில் வருகிற பொழுது நாயின் தோற்றத்தோடு இவர்கள் வருவார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி வாங்கக்கூடியவர்கள் ஆமால் நாமாவை வாங்க வருகிற பொழுது வைத்தியம் பிடித்தவனை கொண்டு வருவார்கள் என்று சொன்ன நாயகம், இரண்டு மனைவிகளை வைத்து முந்தைய மனைவியையோ அல்லது இரண்டாவது மனைவியையோ, ஒரு மனைவியை தொந்தரவு செய்தவர்கள் இருக்கிறார்களே, இரண்டு மனைவியை வைத்து ஒன்றை விட்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சிக்கு இவர்களுடைய ஒரு தோல் புஜம் சரிந்தவர்களாக வருவார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அல் குர்ஆனை மனனம் செய்து மறந்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அஜிதமாக இவர்கள் குஷ்டரோகிகளாக மறுமையில் வருவார்கள் என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன நாயகம் நல்லவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள், பிலால், என் தோழர் பிலால், நாளைக்கு ஆமால் நாமா வாங்க வருகிற பொழுது அவருடைய கழுத்து உயர்ந்திருக்கும், எல்லோரையும் விட உயர்ந்தவராக எல்லோருக்கும் அறிமுகமானவராக வருவார். பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள், சகீதிகள் வருகிற பொழுது அவர்கள் மேனியிலிருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டே இருக்கும், இவர்கள் சகீதிகள் என்று சொல்லி எல்லோருக்கும் அறிமுகம் செய்யப்படும். பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள், தொழுதையாடிகள் நாளை மறுமையிலே வருகிற பொழுது ஆமால் நாமா வருகிற பொழுது ஒரே மாச்சலி முகப்பிரகாசம் இதோடு வருவார்கள் பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஆமால் நாமா அவர்களின் அமல்களுக்கு ஏற்றவாறு கொடுக்கப்படும். ஒன்பதாவதாக சிராத்துல் முஸ்தகீம் பாடம், நபிமார்கள் அல்லாஹும்ம ஸல்லிம் ஸல்லிம் கடந்து விடுவாங்க. பெருமானார் சொல்லுகிறதே சொல்வார்கள், நபிமார்கள் அல்லாஹும்ம ஸல்லிம் ஸல்லிம் கடந்து விடுவார்கள். சிலர் மின்னலை போன்று கடப்பார்கள், சிலர் காற்றை போன்று கடப்பார்கள், சிலர் குதிரையிலே கடப்பார்கள், சிலர் நடந்து கடப்பார்கள், சிலர் விரைந்து கடப்பார்கள், சிலர் தவறு கடப்பார்கள். ஆக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை ஒருவர் கடந்து விட்டால் அல்லாஹ் அக்பர் அவர் சொர்க்கவாசி. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அமல்களுக்கு ஏற்றவாறு கடப்பார்கள். கடைசியாக சொன்னார்கள், இதை கடந்து விட்டால் நாம் சந்திக்க வேண்டிய காரியம் ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். உள்ளே விழுந்தவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள், அதை கடந்தவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்த பத்தையும் ஒரு முஸ்லிம் சந்தித்தே தீர வேண்டும் என்றார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இது அத்தனையிலும் வெற்றி வெட்டி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தஹவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தினுடைய கேள்விகளுக்கு 39 பேர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள். அதில் 34 பேர்கள் சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். அந்த கேள்வி, சாலிக் மஹமூத் ரெண்டு விஷயத்தை நினைத்து அழுது கொள்ளுங்கள் என்றார்கள். ஒன்று, நீ விட்டுவிட்ட வணக்கம். இரண்டாவது, உன்னின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கிற பாவம். விட்ட வணக்கத்தை நீ செய்து கொண்டிருக்கிற பாவத்தையும் நினைத்து அழுகுள். இரண்டாவது கேள்வி, நான்கு பிள்ளைகளையும் ஷஹீதாக்க நினைத்த தாய் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. மூன்றாவதாக, கனிமத் பொருள் முழுவதையும் புனேனில் இருக்கிற அத்தனையும் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று ஒருவரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள். அவரின் பெயர் சத்வான். அதற்கு சரியாக பதில் எழுதியவர்கள் மூன்று பேர்கள், முகமது இப்ராஹிம் வடவள்ளி. இருக்கிறாங்களா? வரகல்லா. ஆறாவது படிக்கிற ஒரு பையன் பதில் எழுதியிருக்காரு, முகமது சல்மான் கான். வரகல்லா. அல்ல, இவருடைய கல்வியில வரக்க செய்வாங்க. எம்ஏ. மூன்றாவதாக, எம்ஏ ஓஎஸ் கர்ணி உக்கடா. பாஷா அல்லா, அல்லா வரக்க செய்வான். இன்றைய கேள்வி, முதலாவதாக, மரணம் எனக்கு சிறந்த உபதேசி என்று சொன்ன நபித்தோழர் யார்? மரணமே எனக்கு மிகச்சிறந்த உபதேசி என்று சொன்ன நபித்தோழர் யார்? இரண்டாவது, மீசானை கனமாக்கும் அமல், அது சொல்வதற்கு லேசானது, இறைவனுக்கு பிடித்தமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமலை சொல்லிக் கொடுத்தார்? மீசானை கனமாக்கக்கூடிய அமல். மூன்றாவதாக, ஒரு சஹாபி ஆமால் நாமாவை வாங்க வருகிற பொழுது தலை உயரமாக வருவார், அந்த சஹாபியின் பெயர் என்ன? தலை உயரமாக வருவார், அவரின் பெயர் என்ன? இந்த மூன்றையும் எழுதி இன்ஷா அல்லாஹ் பரிசுகளை வெளியிடுங்கள். اللهم اغفر لنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا بمعفرتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا بمعفرتك الواسعه يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على سيدنا النبي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله